ஸ்ரீமத்யை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ பத்மநாப குருவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ முகுந்த குருவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதுஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமரண்யஷரணம் ப்ரபத்யே அரண்யஷரணஷரணமஹம் ப்ரபத்யே ஷரணமஹம் ப்ரபத்யே. நமஸ்ஸர்வேபியஹ நமஸ்ஸபாயி. அத்ய திருப்பாவை பிரபந்தஸ்ய திருத்தீய பத்தியஸ்ய அர்த்தம் அனுபவாமஹ. ஓங்கி உலகளந்த இது பத்தியம். ஆத்யேன பத்தியேன பரவாசுதேவம் ஸ்துத்வா சயேவ பரமாத்மா சயேவ மோக்ஷப்ரதஹ சயேவ உபாசிதவ்யஹ இது சர்வமபி அஸ்மாகம் கிருதே போதயித்வா த்விதீயேன பத்தியேன பகவந்தம் பிராப்தும் பகவந்தம் தர்சயித்தும் கிமபி விரதம் வியாஜரூபேன தஸ்ய அனுஷ்டானம் கர்த்தும் கோதாதேவி சகீனாம் கிருதே கிம் கிம் கர்த்தவ்யம் கிம் ந கர்த்தவ்யம் அஸ்மாபிஹி விரதஸ்ய கிருதே இதி உக்த்வா க்ஷீராப்தினாதம் வியூஹ வாசுதேவம் அபி ஸ்துத்வா இதானிம் த்ருதீயேன பத்யேன விபவமூர்த்திம் வாமன ரூபினம் ஸ்தௌதி. பகவான் தாவத்து கர்மவசியான் ஜீவாத்மனஹ திருஷ்ட்வா தேஷாம் துஸ்திதிம் திருஷ்ட்வா கஷ்டம் அனுபவதி துக்கி பவதி தேஷாம் கஷ்டம் அபாகர்த்தும் ஞானம் பிரதாத்தும் பக்தான் ரக்ஷித்தும் பாகவதான் போஷயித்தும் யதா சமயம் யதாவகாசம் அவதாரம் கரோதி யத் ரூபம் அபேக்ஷதே ததேவ ரூபம் ஸ்வீகிருத்திய அவதரதி. பூபார இது வதந்தி பாஷகர கீதா பாஷ்ய உபோத்காத வேலாயம் எவம் வதந்தி பூபார பூபாரம் அபாகர்த்தும் பகவான் இச்சதி. தஸ்ய அவதாரேஷு வாமன ரூபம் சினோதி கோதாதேவி. தது ரூபமேவ வாமனமேவ சங்கீர்த்தனம் கரோதி அஸ்மின் பத்ய. ஏ ஏ அனுமதிம் தத்தவந்த விரதாசரணாய தேஷாம் கிருதே சமிருத்தி ஸ்யாத் சுபிக்ஷம் ஸ்யாத் இதி ஹி பிரார்த்தயதி. விருஷ்டிர் பவது சா ச விருஷ்டிஹ அக்லேஷா பவது நகோபி துக்கபாக் பவேத் விருஷ்டியா அதிவிருஷ்டியா ததா விருஷ்டிர் பவதி சேத் சர்வத்ர சஸ்யானி சமிருத ரூபேன ஜாயந்தே. யதா க்ஷேத்ர காரியாணி சம்யக் பிரவர்த்தந்தே ததா ததா गावः अपि धेनवः अपि पुष्टिं सम्यक् प्राप्य अधिकतया क्षीरं वितरन्ति इति इति भावः। ये त्रीणि च समृद्धेः लिङ्गानि भवन्ति। इदानीं पद्यं तावत् विज्ञापयामि। ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இறைந்தேலோ நம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் செந்தல் ஊடு கையலுகல பூங்குவாலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றை வாங்க குணம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நம்பாவாய் अनेन पद्येन त्रयाणामपि रक्षणं कर्तव्यम् इत्यपि भाति। उत्तमं पेर्पाडि नामसङ्कीर्तनं नामसङ्कीर्तनस्य आदौ भवति वेदपठनं वेदपारायणं तर्हि वेदसंरक्षणं तीङ्गिन् नाडेल्लां तिङ्गल् मुम्मारि पेय्द् ओङ्गपेरुं सन्नल् ऊडु कयलुगल भूसंरक्षणं सूच्यते। अनन्तरं உடன்கிணைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் கோ சம்ரக்ஷணம் இத்தியபி சூசிதம் பவதி இதி பாதி அஸ்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பிரதிபதார்த்தம் பஷ்யாமஹ ஓங்கி யதா மகாபலி பகவதஹ தீர்த்தம் ஜலம் ஜலஸ்ய தானஸ்ய கிருதே ஜலம் ததாதி कमण्डलेन कमण्डलात् झटिति भगवान् वामनरूपं त्यक्त्वा बृहद्रूपं स्वीकरोति। किमर्थं भगवान् वामनरूपं चितवान् वदन्ति केचन आचार्याः, इन्द्रस्य दुःखं दृष्ट्वा भगवान् आत्मानं सङ्कुचितवान् इति। अनन्तरं यदा महाबलिः वरं दास्यामि यत्किमपि पृच्छतु तत् तस्य दानं करोमि इति उक्तवान् सन्तोषेण बृहद्रूपं स्वीकृतवान् इति अनुभवन्ति ते। ओङ्गि आकाशमपि उल्लङ्घनं कृत्वा वर्धमानः वर्धमानं यत् रूपम् ओङ्गि किमर्थम् ओङ्गि किमर्थं वर्धितवान् उलग् आलन्द् सर्वानपि लोकान् मापितुम् अनुभवन्ति श्रीनिगमान्तमहादेशिकाः तस्य त्रिविक्रमस्य रूपम् एवं तेषां देहलीशस्तुति इति स्तुत्यां भक्तप्रिय त्वयि तथा परिवर्धमाने मुक्तावितान विततिस्तव पूर्वमासीत् हारावलिः परमथो रशनाकलापः तारागणस्तदनुमौक्तिकनूपुरश्रीः। अस्माभिः कल्पनं करणीयं, मनसि एवं कल्पनं करणीयं, भगवतः रूपं वर्धमानं भवति, त्वयि तथा परिवर्धमाने, हे भगवान् हे भगवन् हे वामन त्वं परिवर्धमानः असि, तदा किं जातं, முக்தாவிதான விதத்தி ஸ்தவ பூர்வமாசீத். பூமேகே உபரி நக்ஷத்திர மண்டலாணி வர்த்தந்தே கலு, நக்ஷத்திராணி தாவது முக்தாகாரா முக்தாகாராஹ இதி இதி கல்பனா. கம்பலே எதா முக்தாக்ருதேஹ அபி சந்தி தத்வத் ஆகாஷஹ நக்ஷத்ரைஹி அலங்கிருதம் பூத்வா வர்த்ததே தத் விதானம் ஜாதம். விதானமிவ பகவதஹ மூர்த்தேஹ உபரி விதானமிவ வர்த்ததே ஆகாஷஹ. பகவான் அபி இது பகவான் இதானிம் இதோபி ததோபி வர்ததே. தர்ஹி சயேவ நக்ஷத்திர மண்டலம் தத் வர்தமானஸ்ய பகவதஹ ஹாராவலிஹி இவ பாதி. தஸ்ய கிரிவாயாம் இதானிம் ததேவ நக்ஷத்திர மண்டலம் ஹாராவலிஹி இவ பாதி. அனந்தரம் ததோபி இதோபி வர்ததே வர்தமானஹ பகவான். தர்ஹி சச நக்ஷத்திரயுக்த ஆகாஷ மண்டலம் தாவத் இதானிம் தாராகணஹ பகவதஹ நூபுர ஸ்ரீஹி இவ பாதி. ததா வர்தித்தவான் பகவான் இதி இதி பாவ. உலகளந்து உத்தமன் உலகளந்த உத்தமன் பேர்பாடி உத்தமஹன் புருஷோத்தமஹ. கிந்து உத்தம பதஸ்ய சுவாரஸ்யம் வர்த்ததே கஹ உத்தமஹ. மனுஷ்யானாம் த்ரிவிதாஹ பவந்தி உத்தமஹ அதமஹ அதமாதமஹ இதி வக்தும் சக்யதே. அதவா உத்தமஹ மத்யமஹ அதமஹ இதி ஸ்வீகரிஷ்யாமஹ. அதமஹ அதமஹ அதவா சத்வாரஹ வித்யந்தே உத்தமஹ மத்யமஹ அதமஹ அதமாதமஹ இதி. அதமாதமஹ ஏவம் சிந்தயதி அன்யஹ நஷ்யேத் அன்யஹ நஷ்டம் ப்ராப்னோத் இதி ஸஹ சிந்தயதி ஸஹ அதமாதமஹ. அதமஹ தாவத் அஹம் ஏவம் ஏவம் வக்தவ்யம். அதமாதமஹ தாவத் அஹம் நஷ்டஸ்யாம் கிந்து அன்யஹ அபி நஷ்டஹ பவேத் இதி. தஸ்ய நாஷனம் பவித்தவ்யம் ததர்த்தம் அஹம் நஷ்டஸ்யாம் நஷ்டஸ்யாம். அதமஹ ஏவம் சிந்தயதி மம நாஷனம் ந பவேத் கிந்து பரஸ்ய நாஷனம் பவேத் இதி. மத்யமஹ ஏவம் சிந்தயதி மமாபி நாஷோ ந பவேத் பரஸ்யாபி நாஷஹ ந பவேத் இதி. கிந்து உத்தமஹ தாவத் ஏவம் கலு சிந்தயதி அஹம் நஷ்டஸ்யாம் கிந்து பரஸ்ய ஸ்ரேஷ்டியம் பவேத் இதி ஹி சிந்தயதி உத்தமஹ. பகவான் கிம் கிருத்தவான்? ஆத்மானம் லகு ரூபினம் கிருத்தவான். கிமர்த்தம்? இந்திரஸ்ய சாஹாயம் கர்த்தும். இந்திரஸ்ய சம்பதஹ சர்வாஹ அபி அபகிருத அபகிருதவந்தஹ அசுரா. அதேவ பகவான் துக்கி பூத்வா உபேந்திர அதுவா வாமர அவதாரம் கிருத்வா புனஹ தாஹ சர்வாபி சம்பதஹ தேவேபிஹ கிருதே தேவே தேவானாம் கிருதே புனஹ ஆனிதவாம். அதஹ சஹ உத்தமஹ. அபிச வாமனாவதாரே யுத்தம் ந கிருத்தவான் கிமபி ந கமபி மாரித்தவான். அதேவ வாமனாவதாரம் ஸ்வீகிருத்தவதி உத்தம சப்தேன பிரசம்சதி கோதாதி. தம்ச உத்தமம் உத்தம புருஷம் பேர் நாங்கள் பாடி நாமானி வயம் ஸ்துவாமஹ சங்கீர்த்தனம் குர்மஹ. நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாம சங்கீர்த்தனம் கிருத்வா ரதஸ்ய கிருதே சங்கல்பாதியின் சமயக்கு விதாய ஸ்நானம் குர்மச்சேது நாடெல்லாம் தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்து. சர்வத்திர எத்திர வயம் வர்த்தாமகே தத்திர சர்வத்திர திரிவாரம் விருஷ்டிர் ஜாயேத ந கோபி கிளேஷம் அனுபவேத் ததா விருஷ்டிர் பவிதவ்யா. எதி பவதி சேத் அதுவா விருஷ்டே பவரானந்தரம் ஓங்கு பெரும் சந்தல் ஊடு கயலுகல சசியானி சம்வர்தித்தானி பவந்தி. சர்வத்ர ஜலசம்ருத்தானி பவந்தி க்ஷேத்ராணி சசியானாம் மத்தியே கயல் இத்தியாக்கிய மீனாக மீன விசேஷாக தேச்ச ஸ்தூலினஹ சந்தி சசியானாம் மத்தியே தே பகு சந்தோஷேன பிரமந்தி இதி பாவஹ. கயல் உகல பொறி வண்டு கண்படு பிரமராக சுந்தர பிரமராக தத்ர தே நித்ராம் குருவந்தி கண்படுப்ப ஏவம் சதி புக்கு தேங்காதே இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க வள்ளல் பெரும் பசுக்கள். தேனவக சந்தி தாபிய க்ஷீரம் தோக்தும் தாஹ அதவா தாசாம் தோஹன காரியம் கர்த்தும் யதா பிரவர்த்தந்தே ஜனாஹ க்ளேஷம் வினா அதவா ஶ்ரமம் வினா ஸ்வயமேவ தாஹ தேனவஹ வள்ளல் இதிஹி பிரசம்சந்தி பிரசம்சதி உதாதேவி. வள்ளல் இத்யுக்தே உதாராஹ ஸ்வயமேவ க்ஷீரம் விதரந்தி இதி பாவஹ. பஹுபிஹி கலசைஹி க்ஷீரம் பூரயித்வா ஸ்வீகிருத்ய ஏதத் சர்வம் சமிருத்தேஹே லிங்காதி பவந்தி. நீங்காத செல்வம் நிறைந்தேலரும் பாவை தாவத் தாதிஷம் சமிருத்திர் தாதிஷி சமிருத்தி சர்வத்ர பவேத் இதி இதிஹி பிரார்த்தனாயாஹ பாவஹ. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலும் அரும்பாவாய் அக்ஷயம் பவேத்து சுபிக்ஷம் இதி பிரார்த்தனா. ஸ்வாபதேச விசேஷம் கிஞ்சித் திருஷ்வா ஐதிஹ்ய விசேஷமபி கிஞ்சித் பஷ்யாமஹ. பகவான் பூர்வோக்த ரீத்யா யத்யபி ஸ்ரீவைகுண்டே சஹ ஆஸ்தே பூர்ணதையா வித்யதே ததாபி லோகஸ்த லோகான் திருஷ்ட்வா தேஷாம் கஷ்டம் துக்கம் திருஷ்ட்வா சோபி துக்கிதஹ துக்கி பவதி. அதேவ அவதாராதீன் ஸ்வீகிருத்திய அத்ர ஸ்வயம் ஆகத்ய பக்தானாம் ரக்ஷணம் பாகவதானாம் போஷணம் ச மனுஷ்யானாம் துக்கம் அபஹரதி ஹரதி. தாதிஷ பகவதஹ அனுபவம் யதி பிராப்ஸ்யாமஹ தர்ஹி மும்மாரி இத்யத்ர மும்மாரி த்ரிவாரம் விருஷ்டிர் பவதி கலு. அத்ர மும்மாரி பாகவதானாம் கிருதே த்ரேதா ஏவம் பவதி. பகவதஹ ஏவ அஹம் சேஷபூதஹ ந அன்யஸ்ய கஸ்யாபி. பகவந்தம் ஏவ சரணம் யாமி நைவ அன்யம் கமபி. பகவதஹ மோக்ஷமேவ யாச்சே ந கிமபி அன்யத் ஃபலம் இதிஹி மும்மாரி பாகவதானாம் விஷயே இதிஹி வய அஸ்மாபிஹி ஸ்மர்த்தவ்யம். भगवत संबंधः यदा प्राप्तः तदा भागवतः पद्यस्थ मीनवत् कयल् तद्वत् बहु संतुष्टाः सन्ति। यथा आगवार महाभागाः तेषां प्रबन्धेषु वदन्ति तुळ्ळल् इति भगवन्नाम संकीर्तनं तत् करणसमये तुळ्ळि महिन्द् उद्गच्छन्ति धावन्ति नृत्यं कुर्वन्ति इति भावः। अत एव अस्माभिः भागवतेषु भागवतैः सह एव वर्तितव्यम् इति भावः। अनन्तरम् ऐतिह्यविशेषे भट्टर्महाभागाः कुरतैवार् आचार्याणां पुत्रभूताः भट्टार्याः पराशरभट्टार्याः ते एवम् उक्तवन्तः कालक्षेपसमये यद्यपि भगवान् श्रीवैकुण्ठे आस्ते तथापि संसारिणां दुःखं दृष्ट्वा तस्य हृदये क्लेशः वर्तते, सः खिन्नः भवति, दुःखी भवति इति यदा ते उक्तवन्तः गोष्ठ्यां कालक्षेपगोष्ठ्यां कोऽपि एवं पृष्टवान् कदा भगवतः दुःखं, परिपूर्णस्य भगवतः कदा दुःखं भवेत्, तर्हि तच्च दुःखं दोषो भवति वा तत् कथं वयं गुणमिति वक्तुं शक्नुमः। तर्हि पराशरभट्टार्याः एवम् उत्तरं दत्तवन्तः, यद्यपि भगवान् आप्तसमस्तकामः तथापि सः मनुष्याणां व्यसनं दृष्ट्वा सः अपि दुःखी दुःखितः भवति, न तत् दोषः तस्य स च गुणतरः इति। सगुण इव सगुणः एव तत् प्रमाणम् अपि भवति। श्रीमद्रामायणे अयोध्याकाण्डे यथा श्रीरामस्य तस्य गुणाः प्रकटीक्रियन्ते तत्र मनुष्ये व्यसनेषु मनुष्याणाम् इति पद्यं भवति। यदा अन्येषां व्यसनं भवति तद्दृष्ट्वा रामः बहु दुःखितः भवति। व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः, उत्सवेषु च सर्वेषु इति एव परिदृश्यति। दुःखितः भवति वृषं, वृषं दुःखितः भवति मनुष्याणां व्यसनेषु, अहो एवं जातः तस्य इति भगवान् अपि दुःखितः भवति इति। तच्च दुःखं करुणया भवति न कर्मणा, अस्माकं दुःखं तु कर्मवशात्, भगवत तु स्वतन्त्रेण भवति तस्य सङ्कल्पः अथवा तस्य तत् स्वाभाविकं, करुणया भवति इति हि तेषां तत्र वचनम्। अतः अस्माकम् आचार्याः प्रातःस्मरणीयाः, एवम् अनुभूतवन्तः प्रतिविषयं यद्यत् सन्ति यद्यत् आसीत् श्रुतिस्मृति इतिहासपुराणेषु तत्सर्वमपि सद्भावेन भावपूर्वकम् अनुभूतवन्तः इति कारणात् ते सर्वेपि अस्माभिः प्रातः स्मरणीयाः इति उक्त्वा अद्यतन उपन्यासं समापयामि। अनन्तरं पश्यामः। श्रीमते गोदाये नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।